பேச்சு கேட்டா கூட என்ன தர மாட்டேன். சித்தரும்பு போல முத்தம் கொடுத்தா சிங்காரும்பு நீடா என்ன பண்ணுவ. சூடாமணி ரொம்ப சூடா கொதிக்கிற, ஐயோ கோபப்பட வேண்டாம் ரொம்ப செவக்குற. கோபப்பட வேணா ரொம்ப சேவக்குறேன்.